பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே, தெற்கு தெச ஆண்ட மன்னரினந்தா, முக்குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தாஹோ, போட்டி பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே. என்ன சொல்ல மண்ணு வாழோ, டிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ, மத்தவங்க கண்ணு படோ, டிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ. என்ன சொல்ல மண்ணு வாழோ, மத்தவங்க கண்ணு படோ, அந்த கதை இப்ப உள்ள சந்ததிங்க கேட்க வேணும். நம்முயிருக்கு மேல மானம் அறியாது, மானம் இழந்தாலே வாழத் தெரியாதே. பெருசெல்லாம் சொன்னாங்க, சொன்னபடி நின்னாங்க, குணத்தால் மனத்தால் கலைமானானாங்க. போற்றி பாடடி பொன்னே. முன்னோருக்கு முன்னோர் எல்லாம் டிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ, இன்னாருன்னு கண்டு கொள்ள டிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ. முன்னோருக்கு முன்னோர் எல்லாம் இன்னாருன்னு கண்டு கொள்ள, ஏழெடுத்து எழுதி சொல்ல, ஒன்று ரெண்டு மூணு அல்ல. முக்குலத்தோர் கல்யாணம் முத்து முத்து கம்பளம், எக்குலமும் வாழ்த்து சொல்லோ எங்களுக்கு எக்காலம். அழகான சரிசோடி ஆன மேல அம்பாரி கணக்கா.